ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತಾ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ಸುಭಾಷಿತ ನೀವೀಲ 76 ಶ್ಲೋಕಂ, ಸಮಚಿತ್ತ ಪದ್ಧತಿಯಿಲ 4 ಶ್ಲೋಕಂ. ಪ್ರತಿಗ್ರಹ್ನತಿ ಮಾಜಿ ಮೂತೆ ಪ್ರತ್ಯರ್ಪಯತಿ ವಾ ಸ್ವಯಂ ಅಪೂರಣಮಪಾಂ ಪತ್ಯುಃ ಪೂರಣಂಚನ ಲಕ್ಷ್ಯತೆ. ಪ್ರತಿಗೃಹ್ಣತಿ ಜೀಮೂತೆ ಪ್ರತ್ಯರ್ಪಯತಿ ವಾ ಸ್ವಯಂ ಅಪೂರಣಮಪಾಂ ಪತ್ಯುಃ ಪೂರಣಂಚನ ಲಕ್ಷ್ಯತೆ. ಸ್ವಾಮಿ ದೇಶಿಕನ್ ಇಂದ ಶ್ಲೋಕತ್ತಿನಾಳ மகான்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அழகான ஒரு குணத்தை பத்தி சாதிக்கிறன். எப்படி எந்த காலகட்டத்திலும் சரி மகான்கள் மகான்களாகவே இருப்பார்ன்றதுக்கு மேலும் ஒரு உதாரணம். இப்போ சமுத்திரத்தை கொண்டு ஒரு உதாரணம் சொல்ற. சமுத்திரம் எப்படி நதிகள் அதிகமாக மழை பெய்து நதிகள்ல ஜலம் வந்து வெள்ளம் வந்து சமுத்திரத்தில் சேர்ந்தாலும் இல்லை, மேகங்கள் சமுத்திரத்திலிருந்து அதிகமான நீரை உள்வாங்கிக் கொண்டாலும் சமுத்திரம் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நன்னா பார்க்கலாம் நம்ம இத. கார் மேகங்கள் நன்னா சமுத்திரத்தில் இருக்க ஜலத்தை உள்வாங்கிட்டு எங்கு பார்த்தாலும் கார் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையிலும் சரி, அதுவே திருப்பி நன்னா மழை பெய்ஞ்சு நாடெங்கிலும் வெள்ளம் அதிகமாக வந்து கடைசியில கடல்ல போய் நதிகள்ல இருக்கக்கூடிய ஜலம் சேர்ந்தாலும் சரி, வெளியிலிருந்து பார்க்கிறவனுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும் கடல். ஆனால் உண்மை நதிகள்ல வெள்ளப்பெருக்கு எடுத்து கடல்ல சேரும்போது கடல் நீர்மட்டமானது உயரும்ன்றது உண்மை, ஆனால் அதை வெளிக்காட்டிக்காது, எப்பவுமே வெளிக்காட்டிக்காது, ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி சூரியன் பிராத்த காலத்துல அவன் உதிக்கும் பொழுது ராகபூர்ணனாக இருக்கிறான், சிகப்பு நிறத்தோட இருக்கான். திருப்பி சாயங்கால வேளையில அஸ்தமிக்கும் பொழுதும் அதே சிகப்பு வர்ணத்தோடு இருக்கான். அவன் நிலையிலிருந்து அவன் மாறவே இல்லை, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கான். அதுபோல பிரம்மம், பிரம்மமும் அப்படித்தான். மகாபூர்ணனா இருக்கக்கூடிய பெருமாளிடத்திலிருந்து எவ்வளவு எடுத்தாலும் சரி, பூர்ணன் பூர்ணனாகத்தான் இருக்கானோ தவிர அதுலேருந்து ஒருபோதும் அவன் குறையறதே இல்லை. பெருமாளே சொல்றார் பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்துல, இத ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆப பிரவிசந்தி யத்வத்துன்னு ஒரு ஸ்லோகத்தினால சொல்றாரு. தத்வத்து காமாயம் பிரவிசத்தி சர்வேன்னு, பிரவிசந்தி சர்வேன்னு. எப்படி சமுத்திரங்கள் சமுத்திரத்துல ஜலம் வந்து விழும்பொழுதும் சரி விகாரம் அடையாமல் அச்சல பிரதிஷ்டமா இருக்கும். அப்படியே மழை பெய்ஞ்சுட்டே இருக்கு சமுத்திரத்துல, ஒரு 5-6 நாள் தொடர்ந்து மழை பெய்யுது, ஆனா அதுல எந்த விகாரமும் தெரியாது நமக்கு. அதே மாதிரி எவன் தன்னிடத்துல காமங்கள் வந்து விழறதோ, காமங்கள்னா என்னவனா அர்த்தம் வச்சுக்கலாம், அதுக்கு ஆசைன்னு வச்சுக்கலாம், பேராசைன்னு வச்சுக்கலாம், இல்ல வேற விதமான அர்த்தங்களும் வச்சுக்கலாம். மனச சஞ்சலம் அடையாமல் எவன் ஒருவன் பார்த்து கொள்கிறானோ அவனே சிறந்தவன். எவன் ஒருவன் விகாரமற்று இருக்கிறானோ அவன்தான் சாந்தியை அடைவான்னு பெருமாள் சொல்லியிருக்கார். சாந்தி அடைவான் அவன் தான் சிரேஷ்டனா இருப்பான் லோகத்துல. எதுவா இருந்தாலும் பெருமாளுடைய சங்கல்பம், நாம் படுகின்ற துக்கமா இருந்தாலும் பெருமாளுடைய சங்கல்பம், சந்தோஷப்பட்டாலும் அதிகப்படியான சந்தோஷம் வந்தாலும் பெருமாளுடைய சங்கல்பம். இது எல்லாம் பெருமாள் கொடுக்கறதுன்றது ஒரு எண்ணம் ஒன்று. உண்ணும் சோறும் பருகும் நீரும் எல்லாம் கண்ணன்னா போல அந்த எண்ணம் ஒன்று நமக்கு முக்கியமா. இது தன் பிரயத்தனத்தினால வந்தது, தனக்கு ஏற்பட்ட கிரக நிலைகளுடைய பாதகத்தினால வந்தது, இப்படி எல்லாம் எண்ணக்கூடாது. பெருமாள் சங்கல்பம் இல்லை இந்த விஷயத்துல, அதனால கிடைக்கல. பெருமாள் சங்கல்பம் இருக்கு, அதனால கிடைக்கிறது. யாராலையும் தடுக்க முடியாது லோகத்துல நமக்கு வரணும்னு இருக்க விஷயத்த. காளிதாசன் அழகா சொல்றான், பவிதவியானாம் துவாராணி பவந்தி சர்வத்திரன்றான். நமக்கு கிடைக்கணும்னு இருந்தால் கண்டிப்பா கிடைக்கும், கிடைக்காம போகவே போகாது, அதை யாராலையும் மாத்த முடியாது. ஸ்ரீனிவாசனுடைய சங்கல்பம் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு இருந்தால் கண்டிப்பா கிடைக்கும். திருப்பதிக்கு போறோம், நல்ல சேவை நமக்கு கிடைக்கணும்னு இருக்கு. சாத் முறையில பெருமாளை சேவிக்கிறோம் ஒரு 20 நிமிஷம், 300 ரூபா டிக்கெட் வாங்கி பெருமாளை சேவிக்கிறோம் ஒரு 10 செகண்ட் எக்ஸ்ட்ராவா சேவிக்கிறோம். கருடன் சன்னதியில இருந்து கொஞ்சம் போனால் உயரமா இருந்தால் ஒரு 10 செகண்ட் எக்ஸ்ட்ராவா சேவிக்கலாம் பெருமாளை. நல்லா பிரசாதங்கள் கிடைக்கிறது, திடீர்னு ஒருத்தர் வந்து பிரசாதங்கள்லாம் கொடுக்கிறார், அந்த மாத்திரா அன்னம்லாம் கிடைக்கிறது. அப்ப இதெல்லாம் பெருமாளுடைய சங்கல்பம் இருக்கணும். சப்போஸ் பெருமாளுடைய சங்கல்பங்கள் இல்லைன்னா நம்முடைய அடியன் இருக்கிற ஊர்ல இருந்தே கிளம்ப முடியாது. அடியனால நான் என்னதான் டிக்கெட் போட்டிருந்தாலும் என்னதான் எல்லாம் பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படும். இந்த எண்ணம் வேணும், பெருமாள் சங்கல்பம் இருக்கு, பெருமாள் சங்கல்பம் இல்லைன்னு ஒரு எண்ணம் இருக்கணும். பெருமாள் சங்கல்பம் ஏன் இல்லை அப்படின்னு உடனே அவனுக்கு என் பேர்ல தயை இல்லை, அவனுக்கு பட்சபாதம் பார்க்கிறான், இப்படி எல்லாம் ஒரு கூட்டம் கிளம்பிடும். அது இல்ல, ஏதோ ஒரு காரணம் இருக்குன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். என்ன காரணமோ தெரியல, அஸ்மின் விஷய, அதாவது இந்த விஷயத்துல பெருமாளுடைய சங்கல்பம் இல்ல அப்படின்ற ஒரு ஒரு திட விசுவாசம் வேணும் பெருமாளிடத்துல. அதுதான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இந்த எண்ணம் யாருக்கு இருக்கும், மகான்களுக்கு இருக்கும். எப்பவுமே தன்னை மாத்திக்கவே மாட்டார். சமச்சித்தரா இருக்கக்கூடியவர்களுக்கு, பரிபூர்ண சாந்தரா இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஒரு நிலை ஏற்பட்டாலும் அவர்கள் தன்னிலையிலிருந்து மாறவே மாட்டார்கள், சமச்சித்தர்களாகவே இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. பிரதிகிருணத்தி ஜீமூத்தே பிரத்யர்பேதி வாஸ்வயம் அபூரணம் அபாம் பத்தியு. அபாம் பத்தியு, பத்தியுன்னா சமுத்திரம் அர்த்தம், நதிகளுக்கெல்லாம் பத்தியாக இருக்கக்கூடிய சமுத்திரன். பூரணஞ்ச நலக்ஷதே அபூரணம் வா பிரத்யர்பயத்தின், ரொம்ப அழகா பண்ணிருக்கார் ஸ்லோகத்தையே சுவாமி தேசிகன். அது பூர்த்தியானது ஜல, அதாவது பிரதிகிருணத்தி எடுத்துட்டு போகும்பொழுதும் சரி, அத பிரத்யர்பயத்தி கொடுக்கும்பொழுதும் சரி, சமுத்திரத்துல எந்த விதமான விகாரமே இருக்காது. நலக்ஷத்தை ஒரு குறைவியோ ஒரு பூர்த்தியோ அடையறது இல்லை, நலக்ஷத்தை அடையறது இல்லை. அது போல மகான்கள் இருக்கா அப்படின்றதுனால அப்படின்ற விஷயத்த இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாசன் எஸ்ய வாக்விருத்தி பரியந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. சுபாஷித நீவில 77வது ஸ்லோகம், சமசித்த பத்தியில 5வது ஸ்லோகம். சித்ரம் ஜனயதாம் நீச்சைஹி அச்சித்ரம் பிப்ரதாமபி த்ராசஹீனா சுமனயஹ ஸ்வபாவாத் உபகுர்வதே. சித்ரம் ஜனயதாம் நீச்சைஹி அச்சித்ரம் பிப்ரதாமபி த்ராசஹீனா சுமனயஹ ஸ்வபாவாத் உபகுர்வதே. இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் ஒரு ஆபரணங்களை திட்டாந்தமாக காட்டி மகாபுருஷர்களுடைய சுவாவத்தை இங்க காட்டுறார். இப்போ ஒரு முத்து இருக்கு, அந்த முத்தை தங்கத்துல கோத்து தங்க கம்பிகள்ல கோத்து கட்டிக்கிறா, இல்ல வெள்ளி கம்பிகள்ல கோத்து கட்டுகிறா, அதுவா பிளாஸ்டிக் நைலான் ஒயர்லயாவது கோத்து கட்டிக்கிறா. எப்படி கோத்துண்டாலும் சரி, இல்ல மேல் பக்கம் தொலையிட்டு கோத்துண்டாலும் சரி, இல்ல கீழ்பக்கம் தொலையிட்டு கோத்துண்டாலும் சரி, அந்த முத்து அவளுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தால் அழகைத்தான் கொடுக்கும். இவன் என்ன மேல் பக்கம் தொலையிட்டான், அதனால இவனுக்கு நான் அழகா இருக்க மாட்டேன், இவன் கழுத்துக்கு நான் அழகா தெரிய மாட்டேன், இவன் என்ன கீழ்பக்கமா தொலையிட்டு கோத்தான், அதனால இவனுக்கு நான் அழகா தெரிய மாட்டேன், இவன் என்ன தங்கத்திலேயே கோத்திருக்கான், இவன் கழுத்துக்கு நான் அழகா தெரியவேன், வெள்ளியில கோத்திருக்கான், இவன் கழுத்துக்கு கொஞ்சம் அழகா தெரியவேன், அதுவா பிளாஸ்டிக்ல கோத்திருக்கான், அதனால இவனுக்கு தரித்திரன், இவனுக்கு நான் அழகாவே தெரிய மாட்டேன், இவன் என்ன எடுத்து கழுத்துல சாத்தினாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒருபொழுதும் சொல்றது இல்லை முத்து. அவை திராசமற்றவை அப்படின்னு சொன்னார் முத்துமூர் சுவாமிங்க சாதிக்கும் பொழுது திராசமற்றவைன்னு. திராசம் அப்படின்ற சொல் இங்க அழகான சொல், திராசஹீனா சுமனயா திராசஹீனாக. இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். ரத்தனத்துக்குன்னு ஒரு தோஷமும் கிடையாது, பயம் இல்லை, சுமனையாக நல்ல ரத்தனங்கள். இது திராசம்னா மணி தோஷம்னு அர்த்தம். ரத்ன பேட்டிகளை சொல்லும்பொழுது பாகலன் ஒரு கவி சொல்றான் இதை பத்தி, ராகஸ்திராசஸ்ட பிந்துஸ்ட ரேகாச்ச ஜலகர்பதா சர்வரத்னேஷு அமீ பஞ்ச தோஷா சாதாரணாமதா. இது ரத்னங்கள்ல இருக்கக்கூடிய தோஷங்கள். ரத்னங்களை பத்தி சொல்றவன் பாகலன் ஒரு கவி, அந்த கவி சொல்லியிருக்கான் இந்த விஷயத்த. எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும். தனக்கு எவனொருவன் அழகு சேர்க்கிறானோ அவனுக்கு நான் அழகை சேர்க்கிறேன் ஒரு புத்தி அவர்களுக்கு கிடையாது. சுவாவாது உபகுருவத்தேன்னு சுவாமி தேசிகன். அந்த சுமனையாக இருக்க அந்த ரத்தனங்கள் அதுக்கு உபகாரம் பண்ற சுவாவம் தானே தவிர அபகாரம் பண்ற சுவாவம் அவைகளுக்கு துளி கூட கிடையாது. ஸ்ரீஹரிசன் சொல்றான், நைஷத்துல சொல்றான் இந்த விஷயத்த. அதவா பவத பிரவர்த்தனா நகதம் பித்தமியம் பினஷ்டினா ஸ்வதயே வததாம் பரார்த்த கிரகாணாம் ஹியதா யதார்த்ததா. ஸ்ரீஹரிசன் சொல்றான், எப்பவுமே சுவாவம் ஒரே மாதிரியா இருக்கும், ஒருபொழுதும் தன்னை மாற்றிக்கொள்ளாது. அதுபோல மகாபுருஷர்கள் தனக்கு வேண்டியவர்கள் தன்னை ஏற்றமாக பேசினாலும், தனக்கு வேண்டாதவர்கள் அவமானித்தாலும் என்ன பண்ணாலும் அதை துல்லியமாகவே நினைப்பாளாம். நன்மை கெடுதி எது பண்ணாலும் ஏகரீத்தியாக உபகாரம் ஒண்ணுத்தையே அவன் நினைப்பான். இவன் எனக்கு அனர்த்தம் பண்ணியிருக்கான், அதனால அவனுக்கு நான் அனர்த்தம் பண்றேன் அப்படின்னு மகான்கள் ஒருபொழுது நினைக்க மாட்டான். அப்படி இருந்தாதான் அவன் மகான்கள். லோகத்துல இன்னைக்கு பல பேர் அப்படி இல்லை, மகான்கள் கூட அப்படி இல்லை. நாம் தான் மகான்களா இருக்கா, சில விஷயங்கள் சொல்ல முடியாதுங்க. ஆனாலும் மௌனான்முகோ முகரயந்தி குணாஸ்வதியாக, மௌனத்ருகோ முகரயந்தி குணாஸ்வதியாக, வேற வழி இல்லை. என் வாயில வந்துருத்த அந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு இல்ல. நிறைய பேர் அப்படி அபகாரம் செய்தால் அபகாரம் செய்வேன், உபகாரம் செய்தால் உபகாரம் செய்வேன்னு அவ பார்க்கவே மாட்டான் மகான்கள். அதுக்குதான் திருஷ்டாந்தம் தோஷம் இல்லாத ரத்னம்னு சொன்ன. சந்தன மரத்தை கோடாலியால வெட்டினால் கூட அந்த வெற்றவனுடைய கோடாலியில பார்த்தால் சந்தனத்துடைய வாசனை வரும். அவன் நம்மளை வெட்டான் அப்படின்றதுனால அந்த கோடாலியில சந்தனத்தை சந்தன வாசனைய சந்தன மரங்கள் பறிச்சுக்காது என்னைக்குமே. அதுபோல சாதுக்களா இருக்கக்கூடியவர்கள், நன்றுக்கு படித்தவர்கள், சாஸ்திரம் அறிந்தவர்கள், வேத வித்பன்னர்கள், மகான்கள், நாலு பேருக்கு காலட்சேபம் சொல்ற ஆச்சாரிய புருஷர்கள், இவா எல்லாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஸ்லோகம் அவளுக்கு ரொம்ப உபயோகப்படும். மகான்களாக இருப்பவர்கள் சமசித்த புத்தியோடு இருக்க வேண்டும். தனக்கு வேண்டியவன் தனக்கு வேண்டாதவன் என்ற பாரபட்சமானது பார்க்கக்கூடாது. அப்படி இருப்பவர்களே மகான்கள். அப்படி இருப்பவர்களை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே உதாகரிக்கிறார் அப்படின்ற விஷயத்தை இங்க சொல்லிட்டு இதோடு அடியன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன் சிவா குருதி பர்யந்தாயத்திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ பூயோ நமோ நமஹ. சுபாஷிதனிவியில 78வது ஸ்லோகம் சமசித்த பத்தியில 6வது ஸ்லோகம் அனுஜித சுஹ்ருத்பாவஹ சுஹ்ருதாம் துர்ஹ்ருதாமபி சமயித்யேவ பாவ்யோபி நமயித்யபிபாவ்யதே. அனுஜித சுஹ்ருத்பாவஹ சுகிருதாம் துர்ஹிருதாமபி சமயித்தேவ பாவ்யோபி நம இத்தி அபிபாவியதே. ரொம்ப அழகான ஸ்லோகம். சத்ருக்களா இருந்தாலும் மித்திரர்களா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, சமே வேற எதுவும் அவளுக்கு தோணாது. மகாபுருஷர்களுக்கு தன்னை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தான் தோணுமோ தவிர என்ன பண்ணாலும் இவன் தன்னை சேர்ந்தவன் அல்ல அப்படின்னு தோணவே தோணாது. ஆனால் லோகத்தில் இருக்கிறவர்களுக்கு பார்த்தால் மகான்கள் இல்லாத இருக்கால சாதாரண ஜனங்கள் அவளுக்கு எப்படி இருக்கும்னா, தன்னை சேர்ந்தவர்களாக இருந்தால் சம, அதாவது என்னை சேர்ந்தவர்கள், தனக்கு வேண்டாதவர்களா இருந்தால் வேண்டாம். இது சாமானியர்கள் விஷயத்துல சாமானியர்கள் ஏற்படுறது கூட கிடையாது இந்த மாதிரியான ஒரு அறிவு. சாமானியர்கள் மகான்கள் விஷயத்திலேயே இந்த மாதிரி நடந்துப்பா. சமே ஒரு மகானை பார்த்தால் அவனுக்கு எதுக்கு நமஸ்காரம் பண்ணணும், அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நமஸ்காரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் நமஸ்காரம் பண்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம், ஒரு மகான் இருக்கார், பெரிய சாஸ்திர பண்டிதர், நல்ல அத்தியனம் பண்ணவர், தமிழ் பிரபந்தங்கள்ல நல்ல ஈடுபாடு இருக்கு, காலக்ஷேம சாதிச்சிருக்கார், இப்படிப்பட்டவா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வலைப்பேட்டை பெரிய சுவாமி, சியூஏ என்எஸ்ஆர் சுவாமி, இவெல்லாம் ஒரு இடத்துல ஏழு இருக்கார் அப்படின்னா, அவ காலத்துல அவளை பார்த்த கணத்துல சேவிச்சு விடணும் உடனே போய். அப்படி சேவிக்காமல் நான் என்ன, நான் எதுக்கு சேவிக்கணும், அப்படி சேவிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு, அவளை சேவிச்சா எனக்கு என்ன 10 ரூபாய் வரவா போறது, அப்படி எல்லாம் கேட்டிருந்தால் அவன் சரியான மனிதனாக வாழ முடியாது லோகத்துல. உதாரணத்துக்கு தான் பெரியவா பேர் சொன்னது. மற்ற பெரியவர்களும் அநேகம் பேர் இருக்காங்க. அனுஜித, அதாவது சுகிருத்துகள், அனுஜித சுகிருத் பாவகா, நீங்காத ஸ்நேகத்தை உடையவர்கள். சமேயிதி அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள். பாவ்யோபி அப்படி நம்மால் நினைக்கப்பட்டாலும் கூட நமேயிதி என்னை சேர்ந்தவர் அல்ல. அபிபாவியத்தை திரஸ்கரிக்கப்பட்டு தள்ளப்படுகிறார் வியாக்கியானத்தில். அனுஜித சுகிருத் பாவகா, ஒரு மகாண்டத்தில் அடியனுக்கு அத்தியந்த சுகிருத் இருக்கு, அத்தியந்த சுகிருத், பெரிய மகானவரன். அவரை வந்து அடியன் நிச்சயம் சேவிச்சுட்டே இருக்க. ஆனா யாரோ கேட்கிற அந்த மகான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்த்தான் அடியன் வாசிச்சுட்டு இருக்கேன் எல்லாம். சமயத்தை அபிபாவியத்தை அவரை பத்தி நான் பெருமையாக லோகத்துல சொல்ல வேண்டி இருக்க, நமேயிச்ச அபிபாவியத்தை நான் வந்து அவரை என்னை சேர்ந்தவர் அல்ல, ஏதோ அவர்கிட்ட நான் இருக்கணும் தவிர அவர் ஒன்னும் என்னை சேர்ந்தவர் அல்ல, அவர் பெரிய மகான்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ற மரம் அது. அத மாதிரி ஒரு வார்த்தை அடியன் பிரயோகிச்சால் ஒன்னுத்துக்கும் உதவாதவனாக நான் போயிடுவேன். இது மகான்கள் விஷயத்துல. சில லோகத்தில் இருக்கக்கூடிய சில சாமானியர்கள் கூட பார்த்தா துஷ்டர்கள் இருந்தால், நல்லவாளா இருந்தால் ஏத்துக்கிறோம், துஷ்டர்களா இருந்தால் அவருடைய துஷ்ட சுபாவத்தை கணக்கில் கொண்டு அவன் துஷ்டன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். துஷ்ட சுபாவம் அதனால எனக்கு வேண்டான்றோம். நன்னா யோசிச்சு பார்க்கலாம். அது பகவானே சொல்றார், எல்லோரிடமும் ஒரு சமபுத்தியோடு இருப்பவர்கள் தான் உயர்ந்தவர்கள். அது மத்தியஸ்தரா இருக்கட்டும், துவேஷியரா இருக்கட்டும், பந்துக்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மித்திரர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யார் ஒருத்தன் சமபுத்தியோடு இருக்கணும் அவன் தான் வந்து பாராட்டத்தக்கவன் அப்படின்னு பெருமாளே கீதையில சொல்ற. அப்படிப்பட்ட சமபுத்தியோட நாமெல்லாம் சமசித்த புத்தியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளை பார்க்கலாம். தாசன் ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. சுபாஷித நீவியில 79வது ஸ்லோகம், சமசித்த பத்தியில 7வது ஸ்லோகம். மருத்தி பீட்யமானோபி சந்தியக்தோபி திவானிஷம் விஷயஸ்நேகரஹிதஹ ரத்னதீப பிரகாசதே. மருத்தி பீட்யமானோபி சந்தியக்தோபி திவானிஷம் விஷயஸ்நேகரஹிதஹ ரத்னதீப பிரகாசதே. சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமான ஒரு உபமானத்தோட மகான்களுடைய ஒரு சிறப்பை இந்த ஸ்லோகத்தினால வெளிப்படுத்துறார். துர்ஜனஹா சுஜனம் துவேஷ்டி, ஏற்கனவே சொன்னதுதான், துர்ஜனர்களானவர்கள் சுஜனர்களை விரோதிகளாகவே பார்க்கிறார்கள். எப்படித்தான் விரோதிகளாக அவர்கள் பார்த்தாலும் கூட அவளுடைய பெருமை ஒருபொழுதும் குறையவே போறதில்லை. அதுக்குதான் இப்ப உதாரணமா இந்த ஸ்லோகத்தை காண்பிச்சிருக்காரு. போன ஸ்லோகத்துல துர்ஜன சுஜனம் துவேஷ்டின்னு சொன்னார், கெட்டவர்கள் நல்லவர்களை எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். சரி, எதிர்க்கட்டுமே நாம அப்படின்றதுனால எதிர்க்கட்டுமே, அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னா, என்னதான் எதிர்த்தாலும் சரி, எவ்வளவு பீடியமானோபி ந விகாரம் கச்சதி. உத்தமூர் சுவாமி அழகா சாய்ச்சார், என்னதான் நீங்க எதிர்த்தாலும் கூட அவளுடைய பிரபாவமானது குறையவே குறையாது, அப்படியே தான் இருக்கும். அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார், மருத்திஹி பீடியமானோபி. இது ஒரு உபமா. இது நயமாளிகையில சாதிக்கிறார், சம்மானே அசம்மானே பிராப்தே விபுதோ யதா பிரகிருத்தியாஸ்தே ந விகாரம் விரஜதி மகான் மகான்ச்ச சாதுர்மாசியபி சாதுர்மாசியவ ஆஜ்ய பசுசப்தா அப்படின்னு ஒரு நியாயமாளிகையில ஒரு ஸ்லோகம் எடுத்திருக்கார். சம்மானே அசம்மானே பிராப்து, நீ சம்மானம் பண்ணாலும் சரி அசம்மானம் பண்ண அவமானப்படுத்தினாலும் சரி, அவ வந்து அவளுடைய நிலையிலிருந்து மாறவே மாட்டா, அப்படியே தான் இருப்பா அப்படின்னு நியாயமாளிகையில ஒரு ஸ்லோகம். அது இங்க அப்படியே ஸ்பஷ்டமா சொல்றார் சுவாமி தேசிகன். இந்த ரத்ன தீபம்னு ஒரு தீபம் இருக்கு. இந்த ஆத்துல விளக்கேத்துறதுன்றது சாதாரணமா அகல்ல எண்ணெயை விட்டு திரி வச்சு விளக்கேத்துறது, அது வந்து அணைஞ்சி போகும். எண்ணெய் இல்லைன்னா அணையும், வேகமா காத்து அடிச்சா அணையும், ஏதோ ஒரு காரணத்தினால அதுக்கு அணைஞ்சு போகக்கூடிய தன்மை இருக்கு. அது வந்து தொடர்ந்து 24x7 எரிஞ்சுட்டே இருக்காது. ஆனால் இந்த ரத்ன தீபம்னு இருக்க அது எரிஞ்சுட்டே இருக்கும். ரத்னம்னா அது தேவலோகத்துல இருக்க தீபம்னு வியாக்கியானம் பண்ணிருக்கா. நாம இப்படி எடுத்துக்கலாமே, ரத்தனங்கள்ல இருந்து வர ஒளி, அந்த ஒளி யாரால கட்டுப்படுத்த முடியும்? அது எப்படி இருந்தாலும் அந்த ஒளி வந்துட்டே தான் இருக்கும். அது ஒரு பொழுதும் அந்த ஒளிக்கு குறவுன்றது ஏற்படவே ஏற்படாது. அது எவ்வளவு காத்தடிச்சாலும் சரி, மனிதர்கள் வேண்டாம்னு அதை விட்டுட்டாலும் சரி, ஏன்னா தைலமும் வேண்டாம் அதுக்கு, அதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரமும் வேண்டாம், பகல் ராத்திரி எல்லாமே எரிஞ்சுட்டே இருக்கும் அந்த ரத்ன தீபம். அது மாதிரி மகான்கள் எப்பவுமே வந்து கலக்கமே அடைய மாட்டா. நாம என்னதான் அவளை சீண்டி விட்டாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, அவ அப்படியே தான் இருப்பா மகான்கள். மருத்பிகி பீட்டியமானோபி, இது மட்டும் இல்ல, காற்றுகள் மூலமாக பீட்டியம், அதாவது தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் அது ரத்ன தீபம் எப்படி அணையாதோ அது மாதிரி மருத்பிகி பீட்டியமானோபி. மருத்பிகினா இந்திரிய வாதங்கள். நீ என்னதான் வாதம் பண்ணி அவளை ஜெயிக்கணும்னு நினைச்சாலும் சரி, தேவர்களால ஜெயிக்கணும்னு நினைச்சாலும் சரி, அவ அப்படியே தான் இருப்பா. உபதிரவிக்கப்பட்டாலும் கூட சந்தியக்தோபி, கண்டுக்காம விட்டுட்டாலும் கூட அவ வந்து அவளுடைய ஆசைகள்லாம் தொடர்ந்து யோகிகளாகவே வாழ்ந்திருக்க கூடியவர்கள். விஷய ஸ்னேகரகிதா, விஷயங்களோட ஒரு பற்று இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மகான்கள். இந்த யோகிகள் இருக்காருல்லையோ, யோகத்தினாலே சித்தியை அடைந்தவர்கள். இப்ப அவ யோகம் பண்ணிட்டு இருக்கா, தேவர்கள் அவர்களுக்கு உண்டான பலன்களை கொடுக்கவே இல்லை. இவர்கள் பலன்கள் கொடுக்கலன்றதுனால யோகிகள் என்னைக்குமே வருத்தப்படவே மாட்டான், அவ அப்படியே தான் இருப்பார். அந்த யோகின்ற ஒரு தீபம் இருக்க, அது எந்த விதமான விஷயங்களையும் எதிர்பார்க்காமல் நன்கு பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். முதல்ல சொன்னது ரத்தன தீபம், அடுத்து சொல்றது யோகின்ற தீபம். அது எப்பவுமே பிரகாசமாகத்தான் இருக்கும் அது அப்படியே. அது மாதிரி இவா பிரகாசமா இருப்பா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால, இந்த மகான்கள் எப்பொழுதும் பிரகாசமா இருப்பான்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சொல்ற. பெருமாள் கீதையிலேயே சொல்றான், எப்பவுமே மனசுல அடிக்கடி வர்றது நமக்கு கீதை தான் இல்லையா. பெருமாள் கீதையிலேயே சொல்றான் இந்த விஷயத்த, காத்து இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய தீபம் சஞ்சலமே அடையாது, அப்படியே அசங்காமல் அப்படியே எரிஞ்சுட்டே இருக்கும். அதே மாதிரி இந்திரியங்களை அடக்கி எப்பவுமே யோகத்துல இருக்கக்கூடிய, யோகத்தை அபியசிச்சுட்டு கொண்டு இருக்கக்கூடிய யோகிகள் இருக்காளே, அவளும் சலிக்கவே மாட்டான். இந்த யோகிகளுக்கு உபமானமாக பெருமாள் கீதையில அந்த காற்றுகள் இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய தீபத்தை உதாரணமாக காண்பிச்சார். துளி காத்து அடிச்சாலும் தீபம் ஆடும். பெருமாள் கீதையில சொன்ன விஷயம் காற்றில்லாத இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தீபம்னு சொன்னார். இப்ப நாம பார்க்கலாம், துளி காத்து அடிச்சா கூட தீபம் ஆடும். அது மாதிரி துளியூண்டு விஷயாசக்தனா இருந்தால், துளியூண்டு ஏதாவது ஒரு விஷயத்து மேல பற்று வச்சுட்டான்னா கூட யோகியினுடைய மனசானது சஞ்சலப்படும். அதனால சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணான் அர்ஜுனனே. இது ஒரு திருஷ்டாந்த சுவாரஸ்யம். அது பெருமாள் காண்பிச்ச விஷயத்துல ஒரு திருஷ்டாந்த சுவாரஸ்யம். மனசு எப்பவுமே அலைபாயாமல் கட்டுக்கோப்பா நம்ம வச்சுக்கணும். அப்படி கட்டுக்கோப்பா வச்சிருந்தால் அதை வந்து நம்ம சுலபமாக அடக்கிடலாம். அப்படி 1% கூட கட்டுக்கோப்பா வச்சுக்காம போயிட்டோம்னா அது அவ்வளவு கடினம் திருப்பி நம்ம கொண்டு வருதுன்றது. அதுக்குதான் சுவாமி தேசிகன் என்ன உதாரணம் காண்பிச்சார், ரத்தன தீபம்னு காண்பிச்சார். காத்தரிச்சா, துளி காத்தரிச்சா கூட மனசு அசஞ்சலமாயிடும், சஞ்சலமாயிடும். ஆனால் ரத்தன தீபம் அப்படி இல்லை, என்னதான் காற்று வீசினால் கூட சஞ்சலமே ஆகாது. அது மாதிரி நாம வாழணும். பெருமாள் சொன்னது ஒரு உதாரணம், சுவாமி தேசிகன் சொல்றது ஒரு உதாரணம். ரத்தன தீபம் எப்பவுமே வந்து காத்துல கூட அசையாது. தன்னுடைய ரத்தனத்தினுடைய ரத்தனம் தன்னுடைய ஒளியினால தீப காரியத்தை செய்யறது. ரத்தன தீபம் எங்க இருக்கும்னா வியாக்கியானத்தை சொல்லியிருக்க, கந்தர்வ லோகத்துல இருக்கிற அந்த ரத்தன தீபங்கள்லாம். நாம லோகத்திலே பார்க்கலாம், சில ஓஷதிகள் இருக்கு, சில மூலிகைகள் ராத்திரில வெளிச்சத்தை கொடுக்கும், சில பூக்களே இருக்கு, சில பூக்களே ராத்திரியில பார்த்தால் வெளிச்சத்தை கொடுக்கும். ரத்தன தீபத்துக்கு பார்த்தா ஸ்னேகம் எல்லாம் வேண்டாம், ஸ்னேகம்னா தைலம்னு அர்த்தம், அதெல்லாம் வேண்டாம், காத்துல ஆடவும் ஆடாது. ஆகையினால் நாம எப்படி இருக்கணும், மகான்களா இருக்கக்கூடியவர்கள், ஞானிகளா இருக்கக்கூடியவர்கள், ரத்தன தீபத்தை போன்று விளங்குவர்கள். நாமளும் அவளை துன்புறுத்தாமல், அவளை அவமானப்படுத்தாமல், பெரியவர்களை அவளோடு சேர்ந்து கூடுமான பர்யந்தம் நாமளும் ரத்தன தீபங்களாக மாறுவதற்கு ஆசைப்படணும் அப்படின்றது தான் இங்க சுவாமி சாதிக்கிறார். தாசன் வாக்குருதி பர்யந்தா இதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. சுபாஷிதனி வீல 80வது ஸ்லோகம், சமச்சித்த பத்தியில 8வது ஸ்லோகம். ஜனயத்தி அனிலே தாவம் சமயத்யபி தோயதே அபின்னை ஸ்தீயதே புண்ணியைஹி ஆஸ்ரமாரண்ய பாதபைஹி. ஜனயதி அனிலே தாவம் சமயத்யபி தோயதே அபின்னைஹி ஸ்தீயதே புண்ணியைஹி ஆஸ்ரமாரண்யைர் பாதபைஹி. ஸ்லோகத்தான சுவாமி தேசிகன், காட்டு மரங்கள் இருக்கு, ஆசிரம மரங்கள் இருக்கு, ரெண்டு மரங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சுவாமி தேசிகன் ஒரு உபமானமாக காண்பிச்சு அதன் மூலமாக மகான்களுடைய ஒரு வழக்கத்தை, மகான்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அப்படின்ற விஷயத்த இங்க சொல்றார். புண்ணியகி புண்ணியங்களான ஆசிரம அரண்ய பாத பைகி, ஆசிரம வனவிருட்சங்கள், தாவம்னா காட்டுத்தீன் அர்த்தம், ஜனயத்தி உண்டு பண்ணும், அணிலம்னா அணிலம் அப்படி அணிலகான காத்துன்னு அர்த்தம், அணிலே காற்று விஷயத்திலும் சமயத்தி அந்த நெருப்பு அணைக்கும், தோயதேபி வர்ஷிக்கும் மேகத்து விஷயத்துல வர்ஷிக்கும், அபிநேகி பேதமில்லாமல் ஒரே மாதிரியாக ஸ்தீயத்தை காட்டப்படுகிறது. அந்த காலத்திலாம் காட்டுல தான் ராஜரிஷிகள்லாம் வசிப்பா, அந்த ஆசிரமங்கள்லாம் காட்டுல தான் இருக்கும், அந்த காட்டில் அந்த ஆசிரமத்தை சுத்தி நிறைய மரங்கள் இருக்கும். இது எல்லாரும் வர்ணிச்சிருக்கா, காளிதாசாதிகள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் ஆசிரமத்தினுடைய ஒரு வர்ணனைன்னு வரும்பொழுது அவ வர்ணிக்கிறா. ரெண்டு பக்கமும் மரங்கள்லாம் இருந்ததா சொல்றான். சுதக்ஷணையும் இவனும் திலீபனும் போகும்பொழுது ரெண்டு பக்கமும் அந்த மரங்கள்லாம் இவளை வரவேற்றதாக சொல்றான். சிஸ்டருடைய ஆசிரமத்துக்கு போகும்போது அந்த மரங்கள்லாம் புண்ணியம் பண்ணவை அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். காட்டு முழுக்க பார்த்தால் காட்டு தீ பரவும், மழை பெய்யும், மழை பெய்து அந்த தீ மொத்தத்தையும் அணைக்கும். எப்படி இருந்தாலும் ஆசிரம மரங்கள் ஒரே மாதிரி இருக்கும், காட்டு தீ பரவலால் அதை அணைக்கக்கூடிய சக்தி இந்த மரங்களுக்கு இருக்கு. இந்த மரங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய குளிர் காற்றை தான் மேகங்கள் வாங்கி மறுபடியும் மழையாக பொழிய வைக்கிறது. அப்படி மழையா பொழிய வைக்கிறது, காட்டு தீ தீ உண்டான தீயை அணைக்கிறது, இப்படி நிறைய ஹிதங்கள் பண்றது காட்டு மரங்கள். ஆனாலும் கூட அந்த காட்டு மரங்கள் ஒருபொழுதும் தன்னை வந்து வசத்தியா பேசிக்கிறதே கிடையாது. என் மரங்கள் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் நடந்து கொள்ளும், அதே மாதிரி எந்த விதமான தீங்கும் மற்றவர்களுக்கு தராது. அது போலதான் சமச்சித்திரர்களுடைய ஒரு இயல்பான நிலை அப்படின்னு சுவாமி தேசிக்க நீங்க சொல்ற. இவன் ஹிம்ச பண்றான், இவன் வந்து நமக்கு நல்லது பண்றான் அப்படின்னு பிரிச்சு பார்க்கறது இல்ல மகான்கள். ஒரு ஒரு தவறான எண்ணங்களை கொண்டு இவனிடத்துல ஒரு மாதிரி பழகிறது, அவனிடத்துல ஒரு மாதிரி பழகிறதுன்னு இல்லாமல் ஏகரூபமாக பழகிறாருன்னு சுவாமி தேசிகன் சொல்றார். ஏகரூபம்னா சமமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, இதுதான் சான்றோர்களின் சுபாவம்னு சொல்றார். அதுவும் இது வந்து ஒரு பிரகலாதனுடைய ஒரு உபமானத்தை வச்சு இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லப்படுறது. உத்தமூர் சுவாமி சாதிக்கிறார், சர்வபூதாத்மகே தாத்த ஜெகநாதே ஜெகன்மயே பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கத கதா குதா அப்படின்னு கேக்குறான் பிரகலாதன் அப்பாவை பார்த்து. சர்வபூதாத்மகே சர்வபூதாத்மகே தாத்த அப்பாவே, சர்வபூதாத்மகே ஜெகநாதே ஜெகன்மயே பரமாத்மனி கோவிந்தே, இந்த பரமா கோவிந்தனுக்கு இதெல்லாம் விசேஷம். எல்லா பூதங்களுக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய, ஜெகத்தை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய, ஜெகதாகவே இருக்கக்கூடிய, இந்த உலகமாகவே இருக்கக்கூடிய பரமாத்மாவான கோவிந்தனிடத்திலே மித்ராமித்ர கதா குதாகாம், இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன் எப்படி ஏற்படும், பிரித்து பேசவே முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவனுடைய, நாமெல்லாம் சரீரம், அவன் சரீரி அப்படின்னு சொல்லிட்டப்போ இந்த சரீர அவயவங்கள் இது இவன் ஓனும் அவன் ஓனும்ன்றதுதான் இருக்கா. எனக்கு இந்த கையை தான் பிடிக்கும், அந்த கையை பிடிக்காதுன்னு யாரா சொல்றவா இருக்காள் லோகத்துல, ரெண்டுமே அவனுடைய கையா எடுத்த, அவனுடைய கையா இருக்கிறபடினால இது பிடிக்கும் அது பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு அங்க பிரசக்தியே இல்லை. அது போல நாமெல்லாம் எம்பெருமானுடைய சரீரங்கள், அவன் நமக்கு சரீரி ஆத்மாவாக இருக்கான். எதனால உபனிஷத்துலாம் இதுதான் சொல்றது இல்லையா, ஐதது ஆத்மியம் இதம் சர்வம் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி ஏத்தது ஆத்மியம், அந்த பரமாத்மாவுக்கு நாம் எல்லாம் சரீரம் அப்படின்னு சொல்றது. அப்போ மித்ராமித்ர கதா குதகம், இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன் எப்படி பெருமாள் விஷயத்துல போய் சொல்ல முடியும், பெருமாளுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். சமத்துவம் ஆராதனம் அச்சுதஸ்ய, எல்லாரையும் சமமாக பார்ப்பது ஒண்ணுதான் அச்சுதனுடைய காரியம்னு சொன்னார் பிரகலாத ஆழ்வார். அதே மாதிரி சாந்தர்களா இருக்கக்கூடிய மகரிஷிகள் வசிக்கக்கூடிய தபோவனங்கள்லயும் சரி, அந்த தபோவனங்கள்ல இருக்கக்கூடிய விருட்சங்களுக்கும் இதே மாதிரியான சமத்துவமான சுபாவம் இருக்கு. நான் காடுகள் காட்டுக்கு போனா ஸ்ரீகாந்த் வரா இவனுக்கு நான் மழையை பொழிய மாட்டேன்னு சொல்ல போறது இல்லை. மழையை பொய்யணும் பொழியணும்னு அவர்கள் நினைத்தா, அந்த மரங்கள் நினைச்சதுன்னா, மேகங்கள்ல குளிர் காற்று வாங்கி மேகங்கள் மழையை பொழிய ஆரம்பிச்சதுன்னா, அது யாருக்கா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் பொழியப்படுது. பொழியக்கூடாது இவன் வரா பொழியக்கூடாது அவன் வரா பொழியணும்ன்ற வித்தியாசமே கிடையவே கிடையாது. இந்த சமஸ்வபாவம் தான் இருக்கும்னு அழகா காட்டுறார். அதே மாதிரி ரிஷிகளுக்கும் உண்டு, அதே மாதிரி மகான்களுக்கும் உண்டு அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால ரொம்ப அழகா சாதிக்கிறார் தாசன்.